கண்மூடி பார்த்தால் கெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீ வடியுதடி கண்ணீ. சென்றல் என்னை தீண்டினால் செயலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போனோம் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வடியுதடி கண்ணீர், கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம், கண்ணூரில் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல். வேலையில்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணினா பெண்மையில்லை போய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தலில்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ, பாவையில்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை, முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வடியுதடி கண்ணீர், கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம், கண்ணீர் பார்த்தா நெஞ்சுக்குள் நீதம் என்னானதோ ஏதானதோ சொல்.